ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥ ಎದುರಾಡಬ್ಧ ಆತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ಹರಿತರಾಜ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ಭಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರು ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣೀಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವ ಮಾಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣಶ್ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸಭಾಯೈ ನಮಃ. ವೇದಮನೈತ್துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் திருப்பாவையினுடைய அர்த்தங்களை தினமும் ஒரு பாசுரம் விகிதமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று ஐந்தாவது பாசுரம், மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்ற பாசுரம். வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் இந்த பாசுரத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது நாச்சியாரின் மூலமாக. நாச்சியார் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்களையும் இங்கே தெளிவாக காண்பிக்கின்றாள். பரமாத்மாவினுடைய திருப்பாதங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த மேற்கண்ட நான்கு பாசுரங்களின் மூலமாக பலவிதமாக தெரிவித்த ஆண்டாள் நாச்சியார் இந்த ஐந்தாவது பாசுரத்தில் எம்பெருமானுடைய அர்ச்சா நிலையை பற்றி தெரிவிக்கின்றார். சாஸ்திரம் பஞ்சதா அவஸ்திதா ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்றது. ஈஸ்வரன் ஐந்து நிலையில் இருக்கின்றான். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் அப்படின்னு. பரவாசுதேவன் பரம், வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தன் அல்லது சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தன் என்பது வியூகம். கேசவாதி வியூகாந்தரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்ஸ்யகூர்ம வராகன்னு சொல்லக்கூடிய விபவாவதாரங்கள் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது, அதே போல அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடியது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐந்தாவது பாசுரத்தின் மூலமாக அர்ச்சாவதாரத்தின் பெருமையை பற்றி பேசுகிறாள் நாச்சியார். இது சாமான்யமாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஐந்து பாசுரங்களை விளக்க வந்ததே மிச்சம் இருக்கக்கூடிய 25 பாசுரங்கள். அதனால தான் நாச்சியார் ஐயைந்தும் ஐந்தும் அப்படின்னு சொன்னான். இதுல ஒரு பாசுரத்திற்கு ஐந்து பாசுரங்கள் விளக்கம். மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்தை விளக்க வந்ததுதான் புல்லும் சிலம்பினகான் அப்படின்ற பாசுரத்தில் தொடங்கி 10வது பாசுர பர்யந்தம். அதே மாதிரி வையத்து வாழ்வீர்கள் தான் 11வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம். இந்த கணக்கில் நாம் இதை எடுத்துக்கணும். பிரம்மசூத்திரத்திலையும் இதே மாதிரியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாத்திய யதா சாஸ்திரையோ நித்வாத் தத்து சமன்வயாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான நான்கு பிரம்மசூத்திரங்கள் சத்துசூத்ரி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நான்கு பிரம்மசூத்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், முதல் நான்கு பிரம்மசூத்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பின்னாடி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய 541 பிரம்மசூத்திரங்களிலும் இதை பற்றி தான் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் நான்கு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக முதல் நான்கு சூத்திரங்கள் தான் பிரதானம். அதே போல முதல் ஐந்து பாசுரங்கள் பிரதானமாக்கிக் கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய 25 பாசுரங்களை இதற்கான விரிவுரையாக தெரிவித்தால் ஆண்டாள். அதனால்தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஐயைந்தும் ஐந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ எம்பெருமானுடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படுறது. முதல்லயே மாயனை அப்படின்னு ஒரு பெரிய வேதார்த்தத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆழ்வாரன் சொல்றார், மாயமாயமாக்கினாயுன் மாயமுற்று மாயமே அப்படின்னு ஆழ்வாரே இந்த இடத்துல திருமூர்த்தி ஆழ்வாரே சொல்றார். எங்க பார்த்தாலும் மாயமா இருக்கு, அதனாலதான் அவனுக்கு மாயன் அப்படின்னே பெயர்னு சொல்றான். வெறும் ஆழ்வாரும் மாயன் என்றால் மாயையை உடையவன் அப்படின்ற, அதாவது மாயையை தன் வசத்தில் உடையவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் மட்டும் காண்பிக்கல. ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்தில் இந்த வாக்கியம் இருக்கு, மாயாந்து பிரகிருதியும் வித்யா மாயினஞ்ச மகேஸ்வரம் அப்படின்னு இருக்கு. மாயா அப்படின்னா பிரகிருத்தின்னு அர்த்தம். எம்பெருமான் சிருஷ்டிக்கு காரணமாக எதை மூலமாக வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த பிரகிருதி தத்துவம் மாயை, அதை உடையவன் மாயன். மாயை அப்படின்னு லோகத்தில் சொல்றமோ இல்லையோ, அது அவனை ஒண்ணுமே பண்ணாது, பிரகிருதி அவனை ஒண்ணுமே பண்ணாது. தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்பது பகவத்கீதா ஸ்லோகம். என் மாயையை யாராலையும் தாண்ட முடியாது. எவன் இதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தால், எவன் என்னுடைய திருவடியை பற்றி கொள்கின்றானோ அவனால் மட்டுமே இந்த பிரகிருத்தியை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றார். அப்படி மாயா என்பது பிரகிருத்தியை குறிக்கக்கூடிய சொல். மாயா என்பது ஆச்சரியவாச்சி அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாயா அப்படின்னா சங்கல்பம், சங்கல்ப ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. மாயா மாத்திரந்து கார்ஸ்மியேன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத் என்று ஒரு பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தில் மாயா சப்தசிய ஆச்சரியவாச்சி அப்படின்னு பாஷ்யகாரர் அதற்கு அர்த்தம் பண்ணுகிறார். ஜனகசிய குலே ஜாத்தா தேவமாயேவ நிர்மிதா என்ற ஒரு ராமாயண ஸ்லோகத்தையும் இந்த இடத்திலே பிரமாணமாக காண்பிக்கின்றார். அப்படி இந்த பிரம்மசூத்திரத்திற்கு அனுகுணமாகவே நாட்டியார் மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்பதாக அருளி செய்கிறார். தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தூய பெருநீர் இதுல பிராயஸ்தித்தானி அசேஷானி தபக்கர்மாத்மிகானிவை யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம். நாம் பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை கூட. இது ஒரு யஜ்ஞ மந்திரம். இந்த யஜ்ஞ மந்திரத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமை பறக்க பேசப்படுகிறது. எல்லா வடமுதலிலே அவதரித்த கிருஷ்ணனுடைய பெருமையை எடுத்து சொல்லி யஜ்ஞத்தில் கிருஷ்ணாவதாரம் முழுவதுமே யஜ்ஞம் என்று காட்டப்படுகிறது. சர்வ பிராயசித்த ஹோமமாக இருந்தாலும் கூட கடைசியில் கிருஷ்ணானுஸ்மரணம் பதம் அப்படின்னு தான் தெரிவிக்கின்றோம். அப்போ தூய பெருநீர் யமுனை துறைவன், அப்படி யமுனை துறைவனாக இருக்கக்கூடியவன், அப்போ அந்த கிருஷ்ணனை வேதோக்தமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த மந்திரபூர்வகமான கிருஷ்ணனை நாம் தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் தெரிவிக்கிறார். ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தோன்றும் அப்படின்னு இருக்கு. தோன்றும் என்பதும் வேத வாக்கியத்துடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறாள். இந்த இடத்துல அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு இருக்கு. பிறப்பே இல்லாதவன் பிறக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுது. அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னு பகவத்கீதையில நான்காவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு, அஞ்சாவது ஸ்லோகமோ ஆறாவது ஸ்லோகமோ. அந்த ஸ்லோகம் கூட இந்த வேத வாக்கியத்திற்கு அனுகுணமாக பகவான் சொன்னதுதான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம். பிறப்பற்றவன் பல பிறப்பாக பிறக்கின்றான். பிறப்பில் பல் பிறவி பெருமானை அப்படின்னு திருவாய்மொழியிலையும் சாதிக்கின்றான். இதுலதான் பிறப்பினுடைய ரகசியத்தை தீராக பரிஜானந்தி புத்தி இருப்பவர்கள் இதை நன்றாக அறிகிறார்கள் அப்படின்னு வேதமும் சொல்றது. ஏன்னா பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியா முறாமை இப்படின்னு சொல்லி மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன் எம்பெருவான் இடத்துல பிரார்த்திக்கக்கூடியதுதான் சொன்னார். பிரார்த்தனா பூர்வகமா பண்ணக்கூடியதுதானே சரணாகதி. அதைத்தான் இந்த இடத்துல காட்டுறார் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நாச்சியார். ஆனால் தான் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால்தான் பெருமாளுடைய அவதார ரகசியம் கீதா சாஸ்திரத்தில் நான்காவது அத்தியாயத்தில் என்ன அவதார ரகசியமானது, பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப்ப அப்படின்ற ஸ்லோகத்தில் தொடங்கி, ஏன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், அபரம் பவத்தோ ஜென்ம அவரம் பவத்தோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா அப்படின்னு கேட்கிறான். சூரியனுக்கு உபதேசித்தாய் என்று சொல்கிறாயே எப்படி பொருந்தும் அப்படின்ற அர்த்தத்தில் அவன் கேட்கிறான். அதற்காக பெருமாள் எம்பெருமானுடைய ரகசியத்தை அவதார ரகசியத்தை எல்லாவற்றையும் தெரிவிக்கின்றார். அந்த வேதார்த்தங்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்டப்படுகிறது நாச்சியாரின் மூலமாக. அப்படிப்பட்ட ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு யாரு, எம்பெருமான் கண்ணன் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று சொல்லக்கூடியதான கண்ணன் அப்படின்னு சொல்றார். அதுதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும். இந்த போய பிழையும் புகுதருவான் என்றனவும்ன்றதும் ஒரு தீயினில் தூசாகும்ன்றதும் ஸ்பஷ்டமா ஒரு வேத வாக்கியம். தத்யதா இசீகா தூலம் அக்னௌ ஓதம் பிரதூயந்தே ஏவமேவ ஆசிய சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்யதா இசீகா தூலம் அக்னௌ புரோதம் பிரதூயதே ஏவம் ஹி அஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே என்பது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அக்னியில இடப்பட்ட பஞ்சானது எப்படி கொளுத்தப்படுகிறதோ அப்படி பகவானை தியானிக்கக்கூடியவர்கள் சஞ்சிதம் ஆகாமி இப்படி சொல்லக்கூடிய பிராரத்த கர்மாக்கள் பாபங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது அப்படின்னு. எம்பெருமானை தியானித்தால் அவன் எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிப்பான், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹா என்ற சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் நாச்சியார் இந்த இடத்துல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்பதாக காட்டுகின்றாள். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.